குட்டநாடன் காயல் துள்ளியோடும் மீன கரிமீனே நின்னை கண்டு உன்னெல்லுகள் கொய்துவா தாமர கண்ணாலே பூமாரனே கண்டுவோ காவி நருகே மணிமஞ்சாடி சோப்புள்ள நாணம் கொண்டோ ஒன்னே உன்னமாட காயல் குட்டநாடன் காயல் செருமையோடொரு துண பரையும்பம் கலிகாரனு கற்கிடகம் ஒரு பெருமழையாய் பையனு தகதிமிதோ அனுராகம் பூக்கணதானே அதுவெல்ல பெய்யனதானே மழகாடா நீயும் பாரிவா கதிரோல பக்ஷி நேரமா ஜாத்தங்கரி கண்டம் கைரம் ஆனம் பிரச்சேரம் புலி நிறையடு பர நிற புலியடு பர புலி நிற நிறையடு புலியடு ஓ புன்னமாட காயல் குட்டநாடன் காயல் உள்ளியோடும் மீன கரிமீனே நின்னை கண்டு புலறிவெடுக்கும் விரியுமறிய நீலாகாசம் புது மண்ணின் பொன்கணியாய் தளிரில விரியோ நெய்யும் தருநிறங்கள் கரிமேகம் போய் மறைஞ்சே நிறமெல்லாம் வாரி நிறஞ்சே குருகுந்தே ஓமல் பிராபுகள் கதமூடி காற்றின் தும்பிகள் மேலே மானத்தோப்பில் மேலே மானத்தோப்பில் இனி என்னும் பூரக்காலம் ஆனந்தமாய் சந்தமாய் செந்தளிர் வாசந்தம் தூவல் தொடும் போலொரா சேரும் அருகே புதுகண்ண